శివతే హేమాంత మహాదేశిగాయ నమః. நம்ம நவமணி மாலையில பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணர் அந்த கோவர்த்தன மலையை தன் திருக்கைகளாலே தாங்கி ஆசிரித ரட்சணம் பண்ணான்னு சாதிச்சார் சுவாமி. வரை கரத்தெடுத்தனை அப்படின்னு போன வரி பூர்த்தியாச்சு. அடுத்தது நடமுடியிலும் பரியில் வந்து நலிவருக்க ஊற்றனை அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு துவாபர யுகம், அடுத்தது கலியின் கொடுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போறதுன்னு பெருமாள் திருவுள்ள பத்தி இன்னும் ஓர் அவதாரம் தாம் செய்ய வேண்டும் என்று இந்த திருவுள்ள பத்தர் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாளே சாதிச்சிருக்கார். எப்பெல்லாம் தர்மம் க்ஷீணிச்சு போறதோ, அதர்மம் தலை எடுத்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடுறதோ, அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாள் சாதிச்சிருக்கார். இது வந்து அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியம். ஏன்னா அவன் தர்மமே உருவானவன், எதையும் எப்பவும் எந்த காலத்தையும் எப்படியும் செய்யக்கூடியவன், அதுதான் அகடித கடனா சாமர்த்தியம். இப்ப தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு நான் யுகந்தோறும் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லி கல்கி அவதாரம் பண்ற குதிரையின் மேலே ஆடல்மா குதிரை, அதாவது ரொம்ப நளினத்தோடு ஆடி வருகின்ற அந்த குதிரையிலே கேடயமும் வாளும் கொண்டு பெருமாள் அவதாரம் பண்ணன்னு சொல்றா. அப்படி பெருமாள் தான் நடமுடியிலும் பரியில் வந்து, பரின்னா குதிரை, நலிவரு கவுற்றனை, இந்த கலியினுடைய கோர தாண்டவத்தினால் இந்த லோகத்துக்கு பீட பிடிச்சிருக்கு, அதை துவம்சம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு பெருமாள் இந்த பரியின் மேல் வந்து கல்கியாய் கல்கியாய் கண்ணனாய் முடிப்பான் கோயில் அப்படின்னு பெரியாழ்வார் மங்களா சாசனம். முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கல்கியமானான் தன்னை அப்படின்னு திருவங்க மன்னன் சாய்கிறார். இப்படி தசாவதாரமும் பெருமாள் பண்ணி இந்த லோகத்துக்கு ஒரு ஹிதம் பண்ண இத்தனை அவதாரங்களும் பெருமாள் பண்ணி நமக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கிறார். அடுத்த வரியிலே நலியம் வினைகள் செகுமருந்தின் நலமுறைந்தவர் வினை, நலியம் வினை, இந்த வினை இந்த லோகத்தை பிடிச்சு ஆட்டுறது. ஏன்னா தர்மம் நலிஞ்சு போய் அதர்மம் தலையெடுக்கும் போது பீட பிடிக்கிறது எல்லாரையும். நலியம் வினைகள் செகுமருந்தின் மருந்து, எப்படின்னா ஒரு மருந்து நம்ம உட்கொள்ளும் போது அது வந்து நம் உடம்புக்க வியாதிய அதோட வீரியத்தை கட்டுப்படுத்தி இந்த உடம்பை நல்ல ஸ்திதிக்கு கொண்டு வரும். அப்படி இந்த லோகத்துக்குண்டான மருந்து பாப்ப நிவர்த்தகத்தை பண்ணணும். அதான் இங்க சாதிச்சார். நலியம் வினைகள் செகு மருந்து நலமுறைந்த வெப்பினை, இங்க முதல்ல வெற்படனொன்று ஐயந்தையில் வெவ்வினதீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்கேன்னு முதல்ல சாதிச்சார். அது அந்த விஷயத்தை இங்க எடுத்துட்டார் சுவாமி. இந்த இந்த வரையும் அடுத்த வரையும் சேர்த்து நம்ம படிச்சாக்க நம்ம வியாக்கியானம் கரெக்டா வரும். நலியம் வினகல் செகு மருந்தின் நலமுறைந்தவர் பிணை நனுகு கருடன் அதிகிடந்த புனலுகாப்பில் வைத்தனை அப்படின்னு வெறுப்பு சொன்னார். அடுத்தது நதிய மங்களாசாசனம் பண்ண சுவாமி தேசியன். இந்த திரியந்தபுரத்தில் சுவாமி தேசிகன் வந்து வெறுப்பை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த நதியும் கங்காதிகாம்பிததே கருடாட்சவந்தி அப்படின்னர். ரொம்ப அற்புதமா இந்த தெய்வநாயக பஞ்சாசத்துல பங்கான்யசௌ மகனிகந்தி மகஸ்தரங்கை கங்காதிகாம்பிததே கருடாட்சவந்தி நாகௌகசாம் மணிகிரீட கணைருபாஸ்ய நாதத்வதீய பதயோர் நகரக்ன பங்கி அப்படின்னு தெய்வநாக பஞ்சாசத்தை இந்த சுவாமி தேசிகன் இந்த நதிய மங்களாசாசம கங்காதிகாம் விததீன் சாகிறர். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குனியில் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னுள் திருமாலில அந்த கங்கைக்கு ஒப்பாகவும் கங்கைக்கு மேலாகவும் அந்த காவிரிய மங்களாசாசனம் பண்ணார் தொண்டரப்பிடியாழ்வார். அந்த ரீதியில இந்த கருட நதியும் அதற்கு கங்கைக்கு ஒப்பானது. இது இதுல தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ணுவாருடைய பாபத்தை பெருமாள் தொலைக்கிறார். அது தொலைக்கக்கூடிய அந்த சக்தியும் கருட நதி தீர்த்தத்துக்கு உண்டு சாதிக்கிறார் இந்த இடத்துல. அப்படி கருட நதி தீர்த்தமாக சர்வ பாப நிவர்த்தகம் அவளுக்கு ஏற்படுறது. ஸ்லோகத்துல வியாதி தீர்த்தத்தாலே நிறைய வியாதி வருது, அதுக்கு தீர்த்தத்தாலேயே நிவர்த்தியும் உண்டு. ஏன்னா வெறுப்புன்னு சாதிச்சார் முன்னாடி, இந்த வெற்புடன் ஔஷதகிரியினுடைய அந்த கரையை ஒட்டி அந்த மலை அடிவாரத்தை ஒட்டி இந்த கருட நதி பிரவகிச்சு வருது. இது எங்கேருந்து வருதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இந்த நதி உற்பத்தி ஆகி இங்க கடலூர்ல வந்து திருப்பாதிரி புலியோட சமுதிரத்தை கலக்கிறதுன்னு சொல்றா. அப்படிதான் கலக்கிறது. இது இந்த தமிழ் மாகாணம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல உற்பத்தியாகி ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல முடிகிற நதின்னு ஒரு இதுல வந்து விஷயம் உண்டு இந்த இடத்துல. இப்ப கொஞ்சம் பிரிச்சுட்டா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம். அதனால இந்த கள்ளக்குறிச்சியில இந்த நதி எப்படி உருவாச்சுன்னாக்கா, பெருமாள் தேவாசுர யுத்தம் பண்ணாராம் தெய்வநாயகன். அப்ப பெருமாள் சத்த களைச்சு போய் கொஞ்சம் தீர்த்தம் வேணும்ட்டு ஆதிசேகன் இடத்திலையும் பெரிய திருவடியிலையும் நியமிக்க பெரிய திருவடி என்ன பண்ணார்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மேல ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தார் கமல்நலத்தை தீர்த்தம் வச்சுட்டு. அவருடைய உத்தரவு இல்லாம கமல்நலத்தை எடுத்துன்னு வர முடியாது. இவர் வேண்டறார், அவர்கிட்ட போய் சுவாமி பெருமாளுக்கு தீர்த்தம் வேணும்ன்ற. அவர் வந்து கண்ணத்திரகா நிஷ்டியால எழுதியிருக்கார். அந்த ரிஷி கமல்நலத்தை மெதுவா தன் மூக்கால வந்து தள்ளிட்டு அதிலேருந்து வர தீர்த்தத்தை அந்த மூக்காலே கோடு போட்டுன்னு வந்தாராம் பெரிய திருவடி. அதுதான் நதியாச்சு அப்படின்னு பெரியவா அங்க ஸ்தலபுராணம் சொல்றா. அப்படி வரும்போது ரிஷி கண் முழிச்சு பாக்குறார், எனக்கு தெரியாது என் கமண்டலத்தை யார் தள்ளி தீர்த்தம் எடுத்துட்டு போறதுன்னு. உடனே ஒரு சாபம் கொடுத்து இந்த தீர்த்தம் ரத்தத்தின் நினைவாக மாறட்டும்னு சபிக்கிறாராம். உடனே பெரிய திருவி பதவி அடிச்சு, அடியன் பகவத் கேந்திரத்தை தான் எடுத்துட்டு போறேன் நியமிக்கவே சரின்ட்டு ரிஷி வந்து அதை வந்து மாத்தி கொடுக்கிறார். அதனால இன்றளவும் இந்த கருட நதியிலே இந்த தீர்த்தம் பிரவாகமாக வரும்போது செழு நதி வயல் போகும்னு திருமங்கமான மங்களாசாசனம். தீர்த்தம் வந்து வெளுமையா இருக்காது, கொஞ்சம் செம்மன் கடலே தான் வரும். ஏன்னா அந்த ரிஷியின் சாபத்தினாலே அப்படி வரும்போது இந்த பெருமாள்கிட்ட வந்து ஆதிசேஷம் பூமியை பிளந்து சேஷ தீர்த்தம்னு ஒன்னு உற்பத்தியாளர் பெருமாள் சந்துஷ்டியாகி ரெண்டு பேருடைய தீர்த்தத்தையும் பெருமாள் உபயோகிச்சுக்கிறான். கருட நதியிலே இந்த அவபரத ஸ்தானத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் பெருமாள் உபயோகப்படுத்துறார். சேஷ தீர்த்தமானது தலைகிக்கு உபயோகப்படுத்தின்றிருக்கா. இப்படி கருடனுடைய இந்த கருட நதியானது புண்ணிய நதியாச்சு பெரிய திருவடி பண்ணி வந்ததாலே. அதுவும் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வெற்புடன் ஒன்று ஐந்தையில் கருட நதி பிரவாகமா வருது. மலையின் கீழ் பிரவாகமா வரும்போது இந்த மலையில் உள்ள ஔஷதங்கள்லாம் இந்த மருந்து மூலிகைகள்லாம் இந்த நதியிலே பட்டு இந்த நதியும் ஒரு அருமருந்தானது, பாபத்தையும் உடம்புக்கு ரோகத்தையும் போக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இந்த தீர்த்தம் இருக்குன்னு சொல்றா. அதான் சொல்ற கங்காதிகாம் விததி கருட ஸ்ரவந்தீம் அப்படின்னா. முதல்ல பரமதுபங்கத்துல சுவாமி தேசியம் சாதிக்கும் போது மாதவனார் வடகொங்கின் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது. நன்னடங்கண்டுன்னா ஒரு நாட்டியப்பெண் இப்படி நர்த்தனம் ஆடுவாளோ அந்த ரீதியிலேயே இந்த கருட நதியும் வளைஞ்சு வளைஞ்சு நன்னா ஆடிந்து ஆடிந்து தீர்த்தத்தை கொண்டு சேர்க்கிறது. அதுல அனுஷ்டானம் பண்ணவாளுடைய பாபங்களையும் உடம்புல ரோகங்களையும் போக்குறதுன்னு இந்த கருட நதியின் கதி விசேஷத்தையும் அழகா சுவாமி தேசியன் இந்த இங்க சாதிக்கிறார். இதற்கு அனுகிரகம் பண்ணவே இந்த தெய்வநாயகன் இந்த வெற்புக்கும் இந்த நதிக்கும் நெடுவொலியை நித்தியவாசம் பண்ணி ஆஸ்திகாருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்றான்னு இங்க சாதிக்கிறார் பெரியவாந்தத்துல. அப்படி இந்த அஷ்டாவதாரம் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதான் நடமுடையிடம் பரியில் வந்து நலிவரு கவுற்றனை நலியமினக செகுமருந்து நலமுறைந்த வெற்பினை நடுகு கருட நதி கிடந்த புனலுகப்பில் வைத்தனை அப்படின்னு மூணு பெரியா இந்த இடத்துல சுவாமி தேசிகன். ஏன்னா ஒரு தீர்த்தத்தினால எப்படி இருந்தா, நம்ம திருவாராகத்தும் போது சன்னதியில பாக்குறோம் திருத்துழா சமர்ப்பிக்கிற பெருமாளுக்கு பெருமாளுடைய திருவடியில அவரை சமர்ப்பிக்கும் போது அந்த பெருமாளை திருவாராகத்துக்கு உண்டான தீர்த்தத்திலையும் திருத்துழாய் விழும். அப்படி விழும் போது என்ன, திருத்துழாய் ஹஸ் காட் மெடிசினல் வேல்யூ அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பெருமாளுடைய திருவடி சம்பந்தமும் கிடைச்சது, ஒரு மருந்து உண்டான தீர்த்தம் கிடைச்சது, திருவாராதனை முடிஞ்சு பகவத் சாமியத்தோட அந்த தீர்த்தத்தை கோஷ்டிக்கு விநியோகம் பண்ணும் போது அந்த திருச்சுழாய்ப்பட்ட தீர்த்தத்துல மெடிசின் இறங்கியிருக்கு, அதுவும் நமக்கு அருமருந்தாகும். இதெல்லாம் பெருமாள் சன்னதில விசேஷங்கள். சயின்ஸும் இருக்கு, சம்பிரதாயம் மட்டும் இல்ல, சாஸ்திரம் மட்டும் இல்ல, சயின்ஸும் கலந்திருக்கு எல்லாத்திலையும். இப்படி இந்த தெய்வநாயகன் இந்த வெப்பு, அதனாலே இங்க கருடன் அதி தீர்த்தமானது. இந்த வெப்பினுடைய அந்த ஔஷதத்தின் காரணமாகவும் தீர்த்தம் மெடிசனா மாதிரி நமக்கு வந்து அனுகிரகம் பண்றதுன்ட்டு சாதிக்கிறார். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வரியா இங்க சாதிச்சார். இன்னும் வந்து இன்னும் சொல்ல போனாக்க, இந்த ஔஷத ஸ்தலத்தையே தனக்கு வாசஸ்தலமாக கொண்டான் இந்த தெய்வநாயகன். எதற்குன்னா ஆஸ்திகாலுக்கு அனுகிரகம் பண்ணவேன்னு சாதிச்சார். ஏன்னா இவருடைய பாபங்களை யார் போக்க முடியும் அப்படின்னா இவன் ஒருவன் தான் போக்க முடியும். அதற்கு மருந்தாகிய வெப்பு கொடுத்தான். வெப்பத்திலே வரக்கூடிய மருந்தை அந்த தீர்த்தத்திலே உண்டு பண்ணி தானும் பக்கத்திலிருந்து இவாளை ரட்சிக்கிறதுக்காக பெருமாளங்க இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வரியும் இந்த கிருட நதியும் இந்த வெறுப்பையும் சுவாமி தேசிய மங்களாசாசனம் பண்ணி அதற்கு முந்தின வரியிலே இவனும் பரிமுகமாய் அதாவது குதிரையிலே வந்து எம்பெருமான் கல்கி அவதாரம் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மூணு வரையும் சேர்த்து இங்க ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் சாதிக்கிற. ஏன்னா அந்த மலைன்னா ரொம்ப விசேஷம். பரன் சென்று திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே அப்படின்னு. பரன் சென்று சேர், பரன் இருக்கிற வேங்கடமாமலை ஒன்றுமே தொட, வேங்கடத்தை கை பார்த்து கையு கூப்பினாலே நம் வினை ஓழியும். அதே மாதிரி இங்க வெறுப்பு, அங்க என்ன சாநித்தியம் உண்டோ அதே சாநித்தியமானது இந்த ஆழ்வாராதிகளாலையும் சுவாமி தேசிகனாலயம் மங்களாசாதனம் செய்யப்பட்ட இந்த கருட நதியும் இந்த வெப்பும் அதே என்ன திருவேங்கடம் என்ன ஒரு நற்கதி கொடுக்குமோ ஆஸ்திகாலுக்கு, அதே மாதிரி இந்த கருட நதியும் இந்த திருவேங்கடம் இந்த வெற்புடனொன்றி ஐயந்தை இருக்கே அந்த வெப்பும் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணும். அதே இதுல சொன்னார் இல்லையா, அத்திகிரி பத்தவின தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. இந்த அத்திகிரி வாசம் பண்ற ஆஸ்திகாலுக்கு இந்த அத்திகிரி அத்தி மலையானது எப்படி அனுகிரகிக்கிறதோ அதே ரீதியிலே இங்கும் இந்த வெப்புடன் என்று அயந்தையில் வெப்பு இவாளுக்கு அனுகிரம். பெருமாளுக்கு இவன் மருத்துவனான் இந்த மாமணி மன்னன் பேரு. இங்க இந்த வெறுப்பே மருந்தா இருக்கு, மருந்திலேந்து வர அந்த தீர்த்தமானது அதுவும் அருமருந்தா இருக்குன்னு சுவாமி தேசிகன் இங்க ரொம்ப அற்புதமா சாதிச்சு இந்த மூணு வரியும் மங்களாசாஸ்திரம் பண்ற ரெடியன். அடுத்த வரியை நம்ம வந்து நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலின ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.